தாங்கடத்த தரிகடத்த தளாங்குதத்தி தகுதி மிதக ஜுண தாங்கடத்தி தரிகடத்தி தளாங்குதத்தி தகுதி மிதக ஜுண தாங்கடத தரிகடத்த தரிகடத தரிகட தகுதி மிதக ஜுண தாங்கடத தரிகடத்த தரிகடத தரிகட தகுதி மிதக ஜுணதா அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத்தி தருகிட்ட தருகிட்ட தந்தி கிண்ணத்தோம் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாழ